பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா. போல ஓடு எங்கும் ஓடு, தார தப்பு தேவையில் ஓடு ஆட்டம் ஓடு. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசிடா, எதுக்கு நின்னா எவனும் தூசிடா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோடா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. ஆடு அம்பு சேனை எல்லாம் தேவையில்லை, நீயும் நின்னா எதையும் வெல்வேன் இனிமே நானடா. ஈசபட்ச தாய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயனை தானே பார்த்து கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே. அதனாலே தானோ உண்மையில் தனி பாசம் உனக்குள்ளே, என்னை நீயும் மழை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசிடா, எவனும் தூசிடா. தீர தீர சூரர்க்கெல்லாம் வேற்று போகும் உன்னை கண்டா, உனை போல் இல்லை ஒருவன் மண்ணிலே. நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட தொடரும் உண்டன் நினைவோ நெஞ்சிலே. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிடிவாயே, ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன். தோற்று போக ஜெயி போவே நாம இந்த புவி மேலே. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசிடா, எதுக்கு நின்னா எவனும் தூசுடா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு போதா, நீ காலு கைய தட்டு தட்டு சோரா. வேலி இல்லா காத்த போல ஓடு எங்கும் ஓடு, தார தப்பு தேவையில் ஓடு ஆட்டம் ஓடு. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசிடா.